శ్రీమాన్వేంకటనాథార్య కవితాకీర్తయసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాన్ సదాశ్రీ యస్యవాకృతిపర్యంతరస్వతీ తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బుద్ధదీక్షం దయానిధిం దేహ భరతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. వందే బృందావనకరంబీజనవల్లభం జయంతీ సంభవం ధామ వైజయంతీ విభూషణం. శ్రీమద్ భాగవతుల అత్యద్భుతమான ஒரு సన్నివేశத்துல நாம் இருந்துட்டிருக்கோம். என்னன்னா ரசக்ரீடை. ரசக்ரீடை முடியிறது முடிஞ்சு போயிட்டுனாக்கா என்னன்னா, இந்த கோபியர்களை எல்லாரையும் தன்னுடைய வேடு காணத்தினால கண்ணன் கூட்டு எல்லாரும் எல்லாத்தையும் போட்டது போட்ட பிரகாரம் ஓடி வந்துட்டா. இவா வந்தது பாடு ஒன்னும் தெரியாத மாதிரி உபதேசம் பண்றேன். அந்த உபதேசத்தை கேட்கறதுக்கா நான் வந்திருக்கேன் கண்ணா, உன்னோட கொஞ்சத்துக்கு தான் நான் வந்திருக்கேன், உன்னுடைய அரவணைப்புல இருக்கிறதுக்கு தான் நாங்கெல்லாம் வந்திருக்கோம். இப்ப இந்த உபதேசம்னா எனக்கு வேணாப்பா, எனக்கும் நிறைய தெரியும், நானும் நிறைய கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். என்னதான் பண்ணணும் அப்படின்னு கேக்குறேன். இந்த ரத்தி காலத்துல உன்னோட நாங்க எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும், நாங்கெல்லாம் நீயே எல்லாமா நினைக்கிறவா நாங்க என்றெல்லாம் சொல்லி சொல்றான். அதுக்காக அவ எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி, ஒருத்தர் தோல் மேல கையை போட்டுக்கிறேன், ஒருத்தர் இடுப்புல கையை போட்டுக்கிறேன், ஒருத்தர் ரெண்டு பேர் கையையும் கோத்துக்கிறேன், இப்படி எல்லாம் எல்லாருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி அவளோட சேர்ந்து அவ கானம் பண்ணச்சே, இவரும் கானம் பண்ணிண்டு, இவர் நடுவில் வேணும் கானம் பண்ணிண்டு, இப்படி எல்லாம் அந்த குறவை கூத்துன்றது விசேஷமா நடக்கிறது. அந்த ராசக்கிரீடம் நடக்கச்சே, அதுவும் யமுனா தட்டத்துல நடந்துட்டு இருக்கு. யமுனா தீரத்துல மணல்ல ராத்திரியில சந்திரன் பிரகாசிக்கிறான். அந்த சந்திரனுடைய காந்தியில ஜெல்லுங்க அந்த குளிரும் சியான ஒரு கல்லி லட்சத்துல அப்படியே இருந்துருக்கு. எல்லாருக்கும் ஒரு பெருமை, ஒரு கர்வம் வந்துட்டு, அவையில இவளுடைய கர்வத்தை குறைக்கணும்னுட்டு ராதையை மாத்திரம் அழைச்சுட்டு பட்டுப்பட்டு இவா ஒருத்தருக்கு ஒருத்தர் காணும் காணுமேன்னு அல்லடிந்து பாக்குறேன், என்னென்னமோ சொல்லி சொல்லி பாக்குறேன், எப்படியோ போகிறதா. கடைசியில பார்த்தான்னா அந்த அந்த மணல்ல கண்ணன் போனத்தினுடைய கால் பதிவுன்றது அந்த இடத்துல இருக்கு. அதை பார்த்தா ஒரு ஆணுடைய கால் பதிவும் ஒரு பெண்ணுடைய கால் பதிவும் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்த உடனே கண்ணனுடையது யாருன்னு கண்ணா தெரிஞ்சு போயிடுறது. புருஷனாக இருக்கிறது அதுல சங்கரேக பத்மரேக இப்படி சக்கர ரேகை இப்படி பண்ண ரேகைகள்லாம் அதுல அப்படியே படிஞ்சு இருக்கு. அந்த படிஞ்சு இருக்கிறத பார்த்த உடனே அதுக்கு மேலே வேற என்ன வேணும் அவளுக்கு, ஒன்றுமே வேண்டாம். அதை பார்த்துட்டு அவள் தான் அவ்வளவு சந்தோஷப்படுறான். அவையில அந்த கண்ணனுடைய ஒரு அந்த ரேகையெல்லாம் பொழிஞ்சிருக்கிறத பார்த்து இது கண்ணந்துன்றது தீர்மானம் பண்றதுக்கு வேற ஒரு சிரமமும் பட வேண்டாம், அதுவே தெரிஞ்சு போயிருந்து அந்த ரேகையை காண்பிச்சு கொடுத்து வந்தது. சரி, அது அண்ணன் பார்த்துக்கோனா அது பெண்ணுடையதுன்றதும் இவனால தெரிஞ்சுக்க முடியுது. இதை தாண்டி போற ஒரு இடத்துக்கு போன பிற்பாடு அது காணாது போயிட்டு அப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்தா அங்க ராதை நின்றுட்டு இருக்கான். அவ்வளவு அழுதுண்டு நின்றுட்டு இருக்கானா. அன்னிச்சந்தியோ பகவதோ மார்க்கம் கோப்பியோ அவிதூரதா ததசுகோ பிரியா விஸ்லேஷ மோஹிதாம் துக்கிதாம் சதீம். இவளுடைய ஒரு தோழி ஒத்தி கண்ணனுடைய பிரிவினால அழுதுன்றிருக்கிற ஒத்திய பாக்குற. தயா கதிதமாகண்ய மனப்பிராப்திங்க மாதவாத் அவமானங்க தௌராத்மியாத்து விஸ்மயம் பரமம் எழுகு. அவ்வளவு உண்மையை சொல்லிட்டா. என்ன சொல்லிட்டான் கேட்ட, தௌராத்மியாதி பிராப்தம் அவமானம், தன்னுடைய ஒரு தவறான எண்ணத்தினால அவன் கண்ணம் பாவம் அழைச்சிட்டு போயிட்டு இருக்க, என்னால நடக்க முடியல, என்ன தூக்கிட்டு போன்னு சொல்லி சொல்றாள். எவ்வளவுனா பண்ணணும்னு பண்ண முடியுமான்னு அரசாங்க தோல்ல தூக்கி உட்காந்துக்கிறான்னு புரிஞ்சு நின்று உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துக்கிறான். அடுத்த கணம் கண்ணனே காணாது போயிட்டு அதை பார்த்த உடனே தன்னுடைய தௌராத்மியத்தினால தன்னுடைய ஒரு கெட்ட நடத்தினால என்ன நடந்தது, நானும் கண்ணனும் இழந்துட்டேன். கண்ணும் போயிட்டான், அவமானம் எனக்கு ஏற்பட்டதுன்னு சொல்லி சொல்ல சிவா எல்லாரும் பாக்குறான். புனப்புடினமாகத்திய காளிஞ்சா கிருஷ்ணபாவனாக சமவேதா ஜெக கிருஷ்ணம் ததாகம காண்சிட்டாக. மறுபடியும் அங்கிருந்து வர வந்து பார்த்தான்னா அந்த மணல் மணல் கெட்டுக்கே வந்துட்டு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம், கண்ணை வரலையே காணும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ள ஒரு கஷ்டம், இந்த கண்ணனுடைய பிரிவு பிரணமதி மகரமோபி நிதாய கரேதரம் நவசூதம். அவ என்ன பண்றான், புத்தி என்ன பண்றான்னா இந்த காலாலேயே விதிகதி ரசசி குரங்க மதேன கண்ணன் கண்ணன் கிருஷ்ணகன் கிருஷ்ணகன் கிருஷ்ணகன்னு காலால எழுதுறாளாம், கையால எழுதுறாளாம், அந்த ரகசியமா மணல்ல உட்காந்து எழுதிட்டு இருக்காளாம். அதுல விதிகதி ரகசி குரங்க மதேன பவந்த மதமசர பூதம். அசமசர பூதம் அவள் வந்து இந்த கண்ணனால இந்த மன்மத வசத்தினால அந்த கண்ணனத்துல ஈடுபட்டவளாக இருந்துட்டு இருக்கான். இவளால ஒண்ணுமே பண்ண முடியாத இருந்துட்டு இருக்கு. அப்போ ஹே மாதவ், இது வந்து இந்த ராத என்ன பண்றான்றத இதுல வந்து கீத கோவிந்தத்துல ஜெயதேவர் சொல்றேன். இவெல்லாம் ரகசியத்துல எப்படி எல்லாம் அவளுடைய விருத்தி இருந்துட்டு இருக்கும், அவளுடைய நிலைப்பாடு எப்படி இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு இப்படி எப்ப பார்த்தாலும் அதையே நினைஞ்சிட்டு இருக்கு. பிரணமதி மகர மதோ விநிதாய கரேதரம் நவசூதம். அந்த கண்ணனுடைய பேரை மாத்திரம் எழுதல, கண்ணனுடைய ரூபத்தையும் அப்படியே உருவத்தையும் அப்படியே வரைஞ்சு வர்றாளாம். அப்போ பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. மன்மதனை கூட்டு சொல்லி சொல்றாளாம், மன்மதன் நீதான் லோகத்துல இருந்தோம் ரொம்ப அழகுன்னு நீ நினைச்சிட்டு இருக்க, சோ நான் கையால எழுதிருக்கேன் பாரு, சித்திரம் எழுதிருக்கேன் பாரு, கண்ணனுடைய சித்திரம் எழுதிருக்கேன் பாரு, இத பாரு, இது உன்னுடைய ரூபம் மாதிரி எவ்வளவு எவ்வளவு பெரிய எவ்வளவு எத்தனையோ மடங்கு சௌந்தர்யத்தோட இருந்துட்டு இருக்கிற இந்த ரூபம் இது. அதையால நீ என்னமோ நீதான் ரொம்ப வசதின்னு நினைச்சுக்காது, ஆனாலும் நீ எனக்கு ஒரு சகாயம் பண்ணணும். இந்த மன்மதனுடைய சகாயம் இல்லைன்னாக்க இந்த காதல் வயப்பட்டவர்களாக இருந்திருக்கிறவர்களால அவ நினைச்ச புருஷாலோட சேர முடியாது, புருஷனோட சேர முடியாது. சரி, உனக்காக போனா போயிட்டு போறது உன்னுடைய அஸ்திரமாக இருக்கிறத இந்த இப்பதான் புஷ்பிச்சிருக்கிற இந்த புஷ்பம் மாம் பூ, அந்த மாம் பூ காலம் வந்து அத்த நான் கையில வச்சிருந்து நான் காத்துட்டு இருக்கேன், இப்ப நீ எனக்கு சகாயம் பண்ணணும் அப்படின்னு இதுல ஒரு ஆக்கூத்தமாக சொல்ற வார்த்தை. விதிகதிரகசி குரங்க மதேன பவந்த மதமசர பூதம் பிரணமதி மகர மதோ விநிதாய கரேத சரம் நவசூதம். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக இருந்துட்டு இருக்கான். இது ராதையினுடைய ஒரு நிலைய ஜெயதேவர் சொல்ற. இவ எல்லாரும் தங்களுக்கு ஏற்பட்ட நிலைய மகர்ஷி சொல்லப்படுறே, அதைதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அவ எல்லாரும் போய் கண்ணன் தட்டுல போய் கண்ணன் விஷயமா கதற, அதுதான் கோபிகா கீதம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த கோபிகா கீதத்தை அதனுடைய அர்த்தம் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் சொல்லணும், ஒவ்வொரு ஸ்லோகமும் அவ்வளவு அற்புதமானது. நமக்கு எவ்வளவு பாக்கியம் இருக்கோ அவ்வளவு பார்ப்போம். நம்ம அப்போ யமுனா தீர வாணீர நிகுஞ்சே மந்தமாஸ்திதம் பிராக பிரேம பரோத்ராந்தம் மந்தமும் சக்தி. ராதையினுடைய சக்தி சொல்றான் சிவன்லாம் எப்படி இருக்கா எப்படி இருக்கான்றத பத்தி இங்க அவளே சொல்ற நேர் சொல்ற வார்த்தையாக இங்க மகரிஷி சொல்றேன். ஜயதி தேதிகம் ஜன்பனாவிரஜயத இந்திரா தஸ்வதத்ரஹி சயித திருஷ்யதாம் விஷ்ணுதாவகாஹ ஸ்வயி திருதஸ்தவஹ ஸ்வாம் விசிந்தசை ஒன்னிடத்துல சமர்ப்பிச்சுட்டதுனால பிராணம் இல்லாத சஞ்சாரம் பண்ண முடியாது, பிராணம் இல்லாத எதுவுமே பண்ண முடியாது, அக்காக தான் உன்னை தேடின்னு இருக்கோம்ப்பா, நீதான் கொடுக்கணும் அப்படின்னு. ஜயதி தேவிகம் ஜன்மனவ்ரஜத இந்திரா சஸ்வதத்ரஹி பெரியாழ்வார் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடின மாதிரி எடுத்த உடனே மங்களாசாசனம் பண்ற இந்த கோபிகள் ஜயதி தேவிகம் ஜன்மனவ்ரஜத இந்திரா சஸ்வதத்ரஹி இந்த ஆயர்கள்லாம் வசிக்கக்கூடிய இடச்சேரி இருந்திருக்கேன். தவ ஜன்மனா நிதராம் ஜயதி உம்முடைய அவதாரத்தினால மிகவும் உத்கர்ஷமாக மிகச்சிறந்ததாக ஆயிற்று. நீர் இங்க அவதாரம் பண்ணினதுனால பிராட்டி மகாலட்சுமியும் இதே இடைச்சேரியில அவளும் வாசம் பண்றான். என்ன நித்யான பாய் பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்துருக்கா, அதனால நீங்க உன்னோடைய அவளும் இருந்துருக்கா. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கா கண்ணன் ஒருத்தன்தான் தெரியுறான்னு, கண்ணன் மாத்திரம் இல்ல அந்த கண்ணனோட பெரிய பிராட்டி மகாலட்சுமியும் சேர்ந்துதான் இருந்துருக்கா. நீங்க ரெண்டு பேருமா சேர்ந்துதான் இந்த திருவாயூர் வாடிக்கே ஒரு அலங்காரமா இருந்துட்டு ரெண்டு பேரும் இங்கே இருந்துருக்கோங்க. நீங்க இப்படி இந்த பிரஜத்துல இருக்கின்றோம், இந்த இடை தெரியல இந்திரா இருக்கா அப்படின்னா இந்த வருஷத்தேரிக்கு இந்த இடைச்சேரிக்கு ஒரு பெரிய சம்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. லோகத்துல எப்பேற்பட்ட நகரமும் இந்த திருவாயர்பாடிக்கு பிருந்தாவனத்துக்கு சமமா ஆகாதான். அப்பேற்பட்ட உத்கர்ஷத்தை நீரும் இந்திரான்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி ரெண்டு முறைமா சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இப்படி பண்ணிருக்கே எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப பிரியமானவனாக நீ இருந்திருக்க. நாங்க எல்லாம் பக்கத்தையும் திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கோம். யார பாக்கணும், உன்னதான் தேடுறது, உன்னை தேடுறது, என்ன தேடுறது, எப்படி தேடுறதுன்னு பாக்கணும். உன்னிடத்துல என்னுடைய பிராணனை வச்சிட்டோம், பிராணம் இல்லாத எந்த இந்திரியங்களும் எதுவும் வேலை பண்ணாத, பிராணம் மனசு மனசுல இருந்து இந்திரியும் அப்படி போனதானே வேலை பண்ணோம், அந்த கடைசியா இருக்கிறது மாத்திரம் இருந்துட்டு என்ன பண்ண முடியும், பிராணம் எங்க போயிட்டு போய் எங்கிட்ட ஒண்ணும் இல்லை, நான் ஒண்ணு தேடிங்க போனாங்க, எங்க கண்ணுக்கு நீ புலப்படணும்னு கதறதான் ஒரு கோபிக்கும். இந்த இடத்துல ஒரு 19 ஸ்லோகம் இருக்கு. அந்த 19 ஸ்லோகத்துல வரச்சே ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்த சொல்றதா அர்த்தம் எடுத்துக்கணும். ஒரு கோபியே எல்லாத்தையும் சொல்லல. இப்ப ஒரு கோபி சொல்ற வார்த்தையை நாம பார்த்தோம், பக்கத்துல பார்த்துட்டு இருக்கா 800. அவ சொல்ற இந்த கண்ணுன்னு ஒண்ணே இந்த கண்ணுடைய தொடர்பு படுத்தி சொல்லி சொல்ற ஏக சம்பந்த விஜயானம் அப்புறம் சம்பந்த ஸ்மாரகம்னு சொல்லி சொல்ற எதனா ஒரு விஷயத்த சொன்னோம்னா அதோட தொடர்புடைய இன்னொரு விஷயத்த ஞாபகப்படுத்தி, நான் எங்க கண்ணால நீ எல்லா பக்கத்துலயும் உன்னையே பார்த்துட்டு இருக்கோம், நீ எந்த பக்கம் இருக்கோம் இந்த பக்கம் இருக்க, நீ எங்க இருக்க எங்க இருக்கேன்றது தேடிட்டு இருக்கோம், நான் அதுதான் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கோம்னு அவர் சொன்ன உடனே கண்ணனுடைய கண்ணு ஞாபகம் வந்துட்டான். அவளுக்கு பக்கத்துல இருந்தவளுக்கு சரது தாசையே சாது ஜாதசம் சரசி ஜோதர ஸ்ரீ புஷா திருஷாம் சுரதநாதே சுல்க தாசிகா வரத நிக்ரதோஸ்நேஹ கிம்வதாஹம். என்னடா இது, என்னுடைய பிராணனும் உன்னிடத்துல வச்சிருக்கேன்னு அவர் சொன்னா, நீ கண்ணாலேயே என்ன கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன. கண்ணால போய் ஒண்ணு கொலை பண்ண முடியுமான்னா, கண்ணால கண்ணால எப்படி கொலை பண்றது, கொலை பண்றதுன்னு கையால் தானே கொலை பண்ண முடியும், இல்ல வேற ஏதானும் ஆயுதத்தான தானே கொலை பண்ண முடியும், எப்படி கண்ணால போய் கொலை பண்ணிட்டேன்னு சொல்றாளே, இதுக்கும் ஏதானோ ஒரு வழி இருக்கணுமே அப்படின்னா, ஆமா நீ கண்ணாலேயே எங்களை எல்லாம் கொலை பண்ணிட்டேன். அதுக்காகதான் சொல்ற சரது தாசகே சாது ஜாதசம் சரசி ஜோதர ஸ்ரீ புருஷாதிருஷாம். எம்பருமான சாந்திகிற வேதாந்த சங்கிரகத்துல சொல்லத்து, கம்பீரம் சமுத்பூத சமிருஷ்ட நாட ரவிகர விகசித புண்டரீக தனாமலாய பேச்சு, அந்த கண்ணனுடைய எம்பெருமானுடைய திருக்கண்களை சொல்லி சொல்றேன். இது ஒரு பெரிய கதை இருக்கு, யாதவ பிரகாசருக்கு என்ன பேச்சு விட்டுருக்கிட்டு கப்பியாசி கப்பியாசம் புண்டரீகாசம்னு சொல்லி அந்த எம்பெருமானுடைய திருக்கண்கள் இப்படி இருக்குன்னு இதை பத்தி சொல்லக்கூடிய ஸ்ருதி வேத வாக்கியத்துக்கு யாதவ பிரகாச ஏதோ விபரீதமா குரங்கனுடைய பிரசபாகம் மாதிரி கண் இருக்கு, பெருமாளுடைய கண் இருக்குன்னு அவர் சொல்லி சொல்றேன். அதை கேட்ட உடனே இவர் மனசுக்கு கஷ்டமா போயிட்டு அப்போ அதுக்கு வியாக்கியானம் பண்றேன். எப்படிப்பட்டதுன்னு நிறைய தலம், இந்த தலத்துல நிறைய தலத்தோட இருந்துட்டு இருக்கச்சே இந்த தாமர நகரங்கள்லாம் நல்ல, அதுல நிறைய தளம் பூந்து பருத்து தடிமனா இருந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட அதுல ஒரு பெரிய விகசிதமாக இருந்துட்டு இருக்கிற தாமர புஷ்பம் சூரியனுடைய கிரணங்கள் பட்ட உடனே அப்படியே விகசித்திற்கு சம்பூர்ண விகசிதமாக இருக்கக்கூடிய தாமர புஷ்பம், அப்படிப்பட்ட தாமர பெருமாளுடைய கண்களில் அப்படின்னு அவர் மங்களாசாசனம் பண்ற எம்பெருமானா சாதிக்கிறார். மகரிஷி என்ன சொல்றாரு தெரியுமோ இல்லையோ, சரது தாசையே சாது ஜாத சரசி ஜோதர ஸ்ரீ முஷா திருஷாம். அந்த சரஸ்துக்கு அந்த குளத்துக்கு ஸ்ரீயே எது அப்படின்னா அந்த தாமரை புஷ்பம், அந்த தாமர புஷ்பத்தையே தோக்கடிக்க கூடது அத்தியுதமாக இருந்திருக்கிற நல்ல விகசிச்சு இருந்திருக்கிற சுமிருஷ்ட நாள ரவிகரன் விகசிதமாக இருந்திருக்கிற அந்த தாமர புஷ்பத்தினுடைய சோபையே தோக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற திருக்கண்கள் கண்ணனுடைய திருக்கண்கள். இதுதான் ஆழ்வான் சாதிக்கிற சுந்தரபாபுடைய திருக்கண்களை பத்தி சொல்லச்சு, சுந்தரபாபு தவத்துல சொல்லச்சு. எல்லாரும் சொல்லிட்டு இருக்க பெருமாளுடைய திருக்கண்கள்லாம் இது வந்து தாமர புஷ்பம் மாதிரி இருக்கு, தாமர புஷ்பம் மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொன்னோஜ்வலம், அதீர்க்கம் அப்ரேம துக்கம் கணோஜ்வலம்னு சொல்றது. பெருமாளுடைய திருக்கண்கள் மாதிரி இவ்வளவு பெருசா இருந்துட்டு இருக்கா இந்த தாமர புஷ்பம், இல்ல இந்த பெருமாளுடைய திருக்கண்களை சேவிக்கச்சேயே அதை பார்க்கச்சேயே அப்படியே அந்த கண்களாலேயே பிரேம நம்மளிடம் இருக்கிற பிரீத்திய பெருமாள் காண்பிக்கிறேன் அந்த மாதிரி எதனா தாமர புஷ்பம் காண்பிக்கிறத, கணோஜலம் கொஞ்ச நாய் மூடிக்கிறது கொஞ்ச நாய் திறந்துக்கிறது இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கு, எப்பவுமே பிரகாசிச்சிருக்கிறது பெருமாளுடைய திருக்கண்கள், இதையும் அத்தையும் போய் கம்பேர் பண்றாளே அப்படின்னு சொல்லி சொல்ற அழிவா. இந்த இடத்துல சொல்லச்சே அந்த ஒரு குளத்துக்கு பிரதானமாக இருக்கக்கூடியது இந்த தாமர புஷ்பங்கள் தான், அந்த தாமர புஷ்பங்கள் அழகு இந்த உடையது இது மொத்தமே தோக்கடிக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அந்த பெருமாளுடைய பார்வை கண்கள் சுரதநாதே அசுல் கதந்திகா வரதனிக்கதோ மேக கிம்வதா சுரதநாதா. உன்னிடத்திலே நாங்க பிச்சு பிடிச்சிருந்து இருக்கோம் நாங்க. ஆகையால அந்த கண்களை பார்க்கத்தையே நாங்கள்லாம் மூல்ய ரஹிதமான தாசிகள். எந்த ஒரு சுருக்கத்துக்கும் அடிமைப்பட்டவர்கள் இல்ல, அவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாக இருந்திருக்கோம் நாங்க. எந்த ஒரு மூல்யன்றது ஒரு காரணம், ஒரு கன்சிடரேஷன் சொல்லி சொல்றவாழ, அது எந்த ஒரு கன்சிடரேஷனுக்கும் இல்லாமல் உமக்கு தாசியாக இருக்கணும்னு சொல்லி சொல்றதுனால உமக்கு தாசிய அடைந்தவர்களாக நாங்கள்லாம் இருந்திருக்கோம். அந்த பெருமாளிடத்துல இருக்கிற ஒரு பக்தி விசேஷம்தான் இப்படி இருந்திருக்கு. ஆகையால எங்களை எல்லாம் அப்படியே கொள்வதாக இருக்கிறது எது அப்படின்னா, இந்த லோகத்துல தன்னாலேயே பாக்குறது இருக்க அதை பாருங்கதான் எங்களை எல்லாம் சொல்லணும். இகலோகம் நம்பி இப்ப நாங்க அந்த கண் பார்வையில ஈடுபட்டு அப்பயே நினைச்சிருந்து நினைச்சிருந்து ஒண்ணுமில்லாத போயிட்டோம்னாக்க இது வர்த்தமாகாதா? மரணங்கிறது எப்ப சொல்றது? என்னமோ ஆயுதத்தாலே குத்தினாதான் வர்த்தமா? இல்ல இல்ல, கண்ணால வதமே கண்ணாலேயே வதம் பண்றது ஒன்னால முடியும்பா அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ அதேல எனக்கு நீ என்ன பண்ணணும், உயிர்ப்பிக்கணும்னாக்க அந்த கண்ணால மறுபடியும் என்ன, அதுக்குதான் தப்பா நான் உன்னிட கேட்கிறேன் அப்படின்னு இன்னொரு சொல்லி சொல்றாங்க. நகல் கோபிகா நந்தனோ பவான் அகில தேகி நாம் அந்தராத்மதிருக்கு விகன சாட்சிதோ விஸ்வகுப்தனே சகமுதேயிவான் சாஸ்வதங்குலே. பெருமாள் எங்காக அவதாரம் பண்ணிட்டு லோகத்தை இருக்கிறவா எல்லாரையும் ரஷ்ணம் பண்றதுக்காக படிக்கிறாங்க. நீ சாஸ்திரிக பட்சபாத்தியாக நீ இருந்திருக்கிற நீ இப்போ உன்னையே ஆசிரித்தவனாக நாங்க இருந்திருக்கோம். எங்களை உபேட்ச பண்றது இருக்கு, உனக்கு உச்சிதமா? உனக்கு அது மேற்படாது, உன்னுடைய சுவாவத்துக்கு அது ஏற்றதில்லையே அப்படின்னு சொல்லி சொல்ற. வே சக்தே அப்படின்னு கண்ணனை பார்த்து சொல்லி சொல்ற. நகல் கோபிகானந்தன அகில தெய்வி நாமந்தராத்மதிருக்கு நீ யசோதையுடைய பிள்ளை மாத்திரம் இல்லை, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அகில தேகி நாமந்தாத்மதிருக்கு எல்லார் மனசுலயும் என்ன இருக்குன்றது உனக்கு நல்லா தெரியும். எல்லா தெய்வநாத்துக்கும் அந்தராத்மாவாக நீ இருந்துருக்க, அதனால நீ எல்லாத்தையும் பார்க்கிறவனாக இருந்துருக்க. எல்லாத்தையும் பாக்குறன்னா எல்லாருடைய எண்ணமும் என்னன்றது நீ தெரிஞ்சவனாக நீ இருந்துருக்க. இப்ப என் மனசுல இருக்கக்கூடிய சுபாசுபங்களுக்கெல்லாம் சாட்சியா நீ இருந்துருக்க. இப்படி இருந்துருக்கிற பரமாத்மா உனக்கு வந்திருக்கிற சரீரம் எங்களுடைய சரீரம் மாதிரி கர்மாயத்தமான சரீரம் இல்ல. விகன சாட்சிதா பிரம்மா பிரார்த்தனை பண்ணேர், அதுக்காக லோகத்தை ரட்சணம் பண்றதுக்காக நீர் அவதாரம் பண்ணிட்டேன். இந்த ஆத்வதாங்குலே இந்த இடையர்கள் குலத்துல நீர் அவதாரம் பண்ணிருக்கேன். என் மனசு உனக்கு புரியாது போயிட்டா, எனக்கு என்ன இருக்குன்றது உனக்கு தெரியாது போயிட்டா, என்னை விட்டுட்டு இப்படி நீ போலாமா? நீ இப்படி கேட்கிறாளா அவள் விரதி தாம்பயம் கிருஷ்ணிபுயுஷம் காந்த காமதம் நிகரகிரகம். இப்போ சரி, எங்க மனசெல்லாம் எனக்கு புரிஞ்சுட்டு, உனக்கு நல்லா புரிஞ்சுட்டு, ஆமா எனக்கும் தெரியும் நீங்க எல்லாம் எல்லாத்துலயே மனசு வச்சிருக்கீங்களோ என்னையே எல்லாமா நினைக்கிறவங்களோ அப்படி நானும் தெரிஞ்சுட்டேன், நான் தெரியாத ஒண்ணும் இல்லை அப்படின்னு கண்ணன் சொல்றேன். அப்படி சொன்னாக்க, அப்படி நீ தெரிஞ்சின்றவனா இருந்தா இருந்தேனாக்கா, இப்ப நான் சொல்ற மாதிரி நீ பண்ணும், அப்படி பண்ணாதான் எங்க மனசை நீ புரிஞ்சின்றேன்னு அர்த்தம். இந்த சம்சாரத்துல புனரதி ஜன்மம் புனரதி மரணம்னு எத்தனை நாங்க இருந்துருக்கிறது, அந்த பயத்தினாலதும் உம்முடைய திருவடியே சரணமாக நாங்க எல்லாம் வந்திருக்கோம். விரசிதாபயம், யாரெல்லாம் பெருமாள் திருவடியில ஆசிரியப்படாளோ அவளுக்கெல்லாம் அபயமுத்திரைய காண்பிக்கிற பாய பிரபதமே புன்சாம் பௌன புண்ணியம் நிவாரணம்னு. இந்த அபயமுத்திரைக்கு ஒரு வாட்டி என்னிடத்துல சரணாகிதி பண்ணுவானா மறுபடியும் மறுபடியும் சொல்லவானா அப்படின்னு சொல்லிட்ட. சுரதநாசதே சம்ஸ்கதாசிகா வரத நிகாதோ நேகிம் வதானு, அந்த கண்ணனை பார்த்து வரதான்னு தான் கூப்பிடுறே, கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்து காட்சின்றவன் தானே அவன். அந்த தேவ பெருமாளும் அபயகஸ்தத்தோட பெருமாள் இருந்துருக்கே, விரஜிதா பயம், நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றவனாக அவர் இருந்திருக்க. அப்ப என்ன பண்ணணும்ன்றத சொல்லி சொல்றது, கரசரோருகம் காந்த காமதம் சிரசிதேகேன ஸ்ரீகர கிரகம். இல்ல, உன்னுடைய கையை கொண்டு எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லு. நீங்களாம் எங்கோ இருக்கிற வழக்கை எடக்கை தெரியாத ஒரு இடச்சேரியில இருந்துருக்கிறவங்க, இந்த கை எப்பேற்பட்ட கை தெரியுமா? இது இந்த பெரிய பிராட்டியாரோட கைய கோத்துண்டு ஸ்ரீரங்கத்துல அந்த கொள்ளிட கரையில ஜல் ஜல்லு பாதுக காத்துண்டு உல்லாசமா இருந்துருக்கிற அந்த கை இது. இதே கைதான் தேவபெருமாளோட கூட கைய கோத்துண்டு தோட்டத்துல கவனோத்சவ சமயத்துல சாயங்காலம் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கச்சு, அந்த உத்தியானத்துல பசி உலாக்கல் பண்ணின கை இது. இந்த கையை கொண்டு என்ன பண்ண சொல்ற நீ அப்படின்னு கேக்குறான். நான் ஒண்ணும் பெருசா ஒண்ணு பண்ண சொல்ல, கரசரோருகம் சிறதி கையை கொண்டு நல்லா வையன் இந்த கைய நல்லா வச்சுட்டேன்னு வச்சுக்கோயன், அது போறோம் அனுப்பிரமா ஆயிடுச்சு. அந்த கலையில உன் கை பட்டுருச்சுனாக்க, தாமதம் அபீஷ்டதம் நான் என்னென்ன நினைக்கிறனோ நினைக்கிறதெல்லாம் அப்பேற்பட்ட அந்த பெருக்கைகளை கொண்டு என் தலைமையில தொட்டு நீங்க அனுகிரகம் பண்ணணும், அதுக்காக தான் கண்ணா உன்னை நான் தேடிட்டு இருக்கேன், இப்ப என்னை ஏமாத்திட்டு போலாமா நீ அப்படின்னு அடுத்தவள் கேக்குறாளாம். எல்லாரும் சொல்லிருக்கா, நாங்களும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். பிரஜஜனாத்திகன் இந்த திருவாயிற்பாடியில இருந்துட்டு இருக்கிற அசையர்களுக்கு வரக்கூடிய துக்கத்தெல்லாம் போக்கடிக்கிறது, நீ எத்தனையோ முறை அதை பண்ணி காண்பிச்சிருக்க. இது பண்ணிக்கு மாத்திரம் இல்ல, உன்னோட நான் வந்து என்னென்னைக்கெல்லாம் இந்த நீ மாடு ஓட்டின்ற மேய்க்க போறையோ பின்னாடி எல்லாம் நான் பின்னாடியே உனக்கு வந்தவன் தானே, எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீ எப்படி வந்திருக்க என்னன்றதுலாம் தெரியும். எத்தனை சன்னிவேசத்துல கோவர்தன கிரிய அதை தூக்கி எல்லா பக்கத்துலயும் ஒரு பொட்டு ஜலம் விழ கொட்டாதபடி பண்ணி இந்த பவித்திரனுடைய கோபத்திலிருந்து எங்களை ரட்சணம் பண்ண, எத்தனை அசுரர்களை வதம் பண்ணி ரட்சணம் பண்ண, காளிங்கனுடைய திமிரை அடக்கி எங்களை ரட்சணம் பண்ண, நிஜம் பார்த்தோம்னா பெரிய தாவாஜி காட்டுத்தை வந்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல நாலு பக்கமும் சூழ்ந்து போயிட்டு போறது எல்லாரும் கண்ணை மூடிக்கணும்னு சொன்னேன். அந்த இடத்த விட்டு எங்கோ வேற இடத்துக்கு அழைச்சும் போனேன். இப்படி உன்னுடைய அவதாரமே திருவாயன்பாடியில் இருக்கிற எங்களை மாதிரி இருக்கிறவர்களுடைய துக்கத்தை போக்கடிக்கிறதுக்காகவே ஏற்பட்டதுன்றது சித்தமான விஷயம் எங்களுக்கு தெரியாதா? இல்ல உனக்கும் தான் தெரியாதுதா? வீர ஜோஷிதாம் நிஜஜனஸ்மய ஸ்வந்தனஸ்மிதான் இப்படி இருந்திருக்கு. நீ என்ன பண்ற அப்படின்னா, நாங்கள்லாம் யாரு ஒன்ன சேர்ந்து வாழ்ந்தோம், ஆனா உன்னோட சேர்ந்து இந்த ராசக்கிரீடை பண்ணின மாத்திரத்தினாலேயே எங்களுக்கு ஒரு பெரிய கர்வம் வந்திருக்கு. வாஸ்தவம் தான், நான் பொய் சொல்லல. அப்போ அந்த கர்வம் வந்ததுக்காக நீ என்ன பண்ணிட அப்படின்னா, அதாவது எங்களுடைய கர்வத்தை போக்கடிக்கிற மாதிரி உன்னுடைய ஒரு புன்சிரிப்பு இருந்திருக்கு. நாங்க எல்லாருமே எப்படிப்பட்டோம் அப்படின்னா, உனக்கு தாசுகளாக நாங்கெல்லாம் இருந்திருக்கோம். எங்களுக்கு உம்முடைய திருமுக மண்டலத்தை காண்பிக்கணும். அதையால நாங்கள்லாம் அபத பெண்கள், எங்களுக்கு சிரமத்தை உண்டு பண்ணாதுப்பா அப்படின்னு இன்னொரு பெஞ்சராகும். பிரணத தேகி நாம் பாப கர்ஷனம் திருணகரானுகம் ஸ்ரீநிகேதனம் பணிபணார்பிதம் ம்புஜம் திருணுகுஜேஷுனஹாஸ்ருந்திஹ்ருதயம். நாங்கள்லாம் நிச்சயப்பட்டவங்க தெரியுமா? உடல மொத்தத்தையும் சமர்ப்பித்தவன். யாரெல்லாம் இப்படி எந்திரமா இடத்துல சரணாகதி பண்ணாலோ அவளுடைய பாப்பத்தெல்லாம் போக்களிக்கிறவனாக இருந்திருக்க. பிரணதனானுகம் ஸ்ரீநிகேதனம் பிரணத தேகி நாம் பாப தரிசனம், எங்களை மாதிரி உம்மை சரணாகதி பண்ணவாளுடைய பாபத்தெல்லாம் போக்கடிக்கிறதாக இருக்கிறது உம்முடைய திருவடின்னு வந்துருக்கு. அந்த திருவடி இப்ப என்ன பண்றதுன்னா, பிரணதராமங்கம் புல்லுமே நின்று ஒரு மாடு போட்டு அதன் பின்னாடி போயிட்டு இருக்குது அந்த திருவடி. அதோடு இல்லாத ஸ்ரீநிகேதனம் சௌபாகியத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற ஸ்ரீ, அவளுடைய ஆசிரயபூதமாக இருப்பிடமாக இருக்கின்றது எம்பெருமானுடைய திருமணி. பணிபணார்ப்பிதம் உம்முடைய திருவடி பதாம்பஜம் தாமரை போன்ற திருவடிகள் பணிபணார்ப்பிதம் பணின்றது காளிங்கனுடைய சர்ப்பத்தை சொல்றது. அந்த சர்ப்பத்தனுடைய படத்து மேல அந்த திருவடி வைக்கப்பட்டது. அது எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கு தெரியுமா? தேபதம் பூஜம் உன்னுடைய பதாம்புஜத்தை திருணுகுஜேஷுனஹம் அந்த காமத்தை போக்கடிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னன்னா, இந்த திருவடியை கொண்டு போய் எங்களுடைய மார்பகத்துல வைக்கணும். அப்ப வச்சு எனக்க என்னுடைய மனசுல இருந்திருக்கிற வேதனை மொத்தம் போயிடும். நான் ஒண்ணும் வேற ஒன்னும் ஒன்ன பிரார்த்தனை பண்ணலப்பா, ஆனா இததான் நான் பிரார்த்தனை பண்றேன். நாங்கள்லாம் காம மோகித்தாள் இல்ல, உன்னிடத்திலேயே மொத்தத்தையே சமர்ப்பிச்சவா, என்னுடைய மனசுல என்ன வேதனை இருக்கும்ன்றது உனக்குதான் தெரியும். என்ன நீ அகில தேகினாம் அந்தராத்மத்திற்கு எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருந்துட்டு இருக்க, அந்த கூடவே இந்த ஜீவன் கூடவே இருந்து நீயே இருக்கிறதுனால எனக்கு என்னென்ன கஷ்டம் இருக்குன்றதெல்லாம் தெரியும். என் ஹிருதயத்துல நீ இருக்கிறதுனால உன் திருவடிய கொண்டு வந்து என் மார்ல வைக்கணும். என்னுடைய சிரமங்கள் மொத்தம் தீர்ந்து போயிடும். அததான் நான் பிரார்த்தனை பண்றேன். பணிபணார்ப்பிதம் தேஹி. நீ என்ன இந்த துர்த்த காலிங்கம் தள்ளதான் உன் திருவடிய வெப்பையா என்ன மாதிரி இருக்கவாள் எங்க மார்பில் உன் திருவடியை நீ வைக்க மாட்டியா? என்ன நான் தான் எப்ப பார்த்தாலும் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு நீ அனுகிரகம் பண்ண மாட்டியா? இல்ல காளிங்கனுக்கு தான் அனுகிரகம் பண்ணுறியா? இல்ல பெரிய பிராட்டியாரெல்லாம் எங்கும் அவள் தான் ரொம்ப பெரிய ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கா, அவளுக்கு தான் நீ அனுகிரகம் பண்ணுவியா? நாங்கெல்லாம் ஏழை தினம் கிடக்கை விளக்கு தெரியாதுவா நினைக்கோ, எனக்கு நீ அனுகிரகம் பண்ண மாட்டியா? நீங்கள்லாம் உன்னையே தன்னம் அடைந்தவாள் இல்லையா? யோகிகளுக்கு தான் நீ அனுகிரகம் பண்ணுவியா? எங்களுக்கு விளக்கை தலக்கை தெரியாத இடக்கை தெரியாத நாங்க இருந்துருக்கே இவளுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னு அது நீக்கன்னு சொல்லி எனக்கு நீ அனுகிரகம் பண்ணாத கல்வியா? நீங்க என்ன பண்ணுவேன்? எனக்கு பண்ண வேண்டிய அனுகிரகம் எப்படிப்பட்ட அனுகிரகம் தானே? இந்த குணத்து அனுகிரகத்தை நீ பண்ண மாட்டியா? இவளுடைய அந்த கதனுடன் கேட்டா கட்டாயம் கண்ணனுக்கு அப்படியே விட்டுட மாட்டேன், அனுகிரகம் பண்ணணும் தான் அவர் சொல்லுவது. தபகதாமிரதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மடாபகம் சிரவண மங்களம் ஸ்ரீமதாததம் புவிக்ரணம் சிதே பூரி ராஜநாஹ மதுரயாங்கிரா வல்கு வாக்கியா புதமனோஜ்ஞயா புஷ்கரேட்சண விஜிகரீரிமா வீரமுத்தி முஷ்யதி புஷ்கரேட்சணம். பெருமாள் எப்ப சொன்னாலும் தாமரைக்கு போய் கண்டலன் சொல்லி அதெல்லாம் சொல்லி சொல்லணும். ஹே புஷ்கரேட்சணு மதுரையாங்கிராமல்யாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாஸ்டர் உன்னுடைய திருவத்திரத்திலிருந்து குயிலுடைய சத்தத்தை காட்டிலும் மதுரமாக இருந்திருக்கக்கூடிய அந்த சரச வசனங்கள்னால இந்த வசனங்கள்லாம் புத மனோஜ்ஞயா அப்படின்னு சொல்லி சொல்றேன். பிரிய வாசித்த வாழ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருந்திருக்கேன். அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற அந்த வார்த்தைகளாலே உம்முடைய வாக்கியங்களாலும் முக்கியத்தி இதை பார்த்து இதுகளால மோகத்தை அடைந்தவர்களுக்கு விதிகரீர் நியோக கருகின்னு நான் நீ என்ன சொல்றியோ அத நீ இட்ட கட்டளையோட நான் இருந்துருக்கேன். இந்த பெண்களை வீர சூர அதராமிருத்தேன ஆப்பியத்த உன்னுடைய அதராமிருத்தத்தை கொடுத்து எங்களுக்கு என்ன எல்லாம் எங்களை எல்லாம் உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். என்ன சொல்லி சொல்றேன், தபகதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம். எல்லாரும் சொல்லி சொல்றா தவ கதாமிருத்தம் இந்த விரக காலத்துல உன்னுடைய விரகத்தினால உன்னுடைய பிரிவினால கிட்டத்தட்ட நாங்கள்லாம் மரணத்தை அடைஞ்ச திசையில வந்துட்டோம். ஆனா எங்களை கொஞ்சத்துக்கு கொஞ்சம் உயிரை வச்சுன்னு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னன்னா தவ கதாமிருத்தம் எங்களை மாதிரி பிராணனை விட்ட நிலையில இருக்கிறவாளுக்கு உன்னை பத்தியே பேசிட்டு இருக்கு. சிஷ்ட காலிங்கன்னு சொல்லி நான் உங்களுக்குள்ள அனுசாரம் நீ பண்ண லீலைகளை நாங்க உத்தரக்கு உத்தர சொல்லிட்டு இருக்கிறது. அதுதான் வந்து இப்ப எங்களுக்கு எல்லாம் ஜீவனத்துக்கு காரணமாக இருந்திருக்கு. பிரம்மாதிகள்லாம் கவிதீடித்தம்னு பிரம்மா சிவன் முதலிய தேவதெல்லாம் உங்க சோதனம் பண்றான், அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். நாங்களாம் அப்படிலாம் பத்தி இல்லை. ஆனா ஒரு விஷயம் மாத்திரம் தெரியும், உம்முடைய கதாமிருத்தம் இருந்துட்டு இருக்கேன், அது எல்லா பாபத்தையும் போக்கடிக்கும் அப்படின்றது நல்லா தெரியும். எங்களுக்கு ஒண்ணுமே வேண்டாம், ஒன்னை பத்தி பேசிட்டே இருந்த போனா போடும். தேவதெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணச்சே, நீ சர்வஜன், நீ சர்வவித்து சர்வசக்தன், அபகத பாப்மா விஜயஹா விபுத்தி விசோகா அப்படி இப்படின்னு ஏகமா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பார். எனக்கு அந்த ஸ்தோத்திரம்லாம் எனக்கு பண்ண தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியும்? நாங்க தலையை தனியா, தலைக்கு தனியா குடிக்கிறது, உடம்புக்கு தனியா குடிக்கிறதுன்னு இப்படிதான் பண்ணிட்டு இருக்கமே தவிர ஒரு சேர குடிக்க கூட தெரியாது எங்களுக்கு. அப்படி இருந்துட்டு இருக்க எங்களுக்கே அதெல்லாம் வேண்டாம். உன்னை பத்தி ஒரு பேச்சு பேசுறமானாலே ஸ்ரவண மங்களம் எங்க காதுக்கெல்லாம் மங்களத்தை உண்டு பண்ணுவதாக இருந்திருக்கு. உன்னை பத்தி பேசிட்டு இருக்கிறது தான் என்னுடைய எங்களுடைய பிராணனை போகவிட்டாத பண்ணிருக்குது. அவ்வளவுதான் வந்து பத்துதான் எங்க பிராணம்லாம் எப்பயோ போயிட்டு அப்படின்னா மங்களம் ரகசிதம் விதோ ஜாஹிருதி ஸ்பிருஷ குஹகனோ மனஹோ பயந்தி. பிரியா உன்னுடைய சிரிப்பு இருக்க அப்படி வரச்சேயே ஒரு குறும்பு சிரிப்பு செட்டுண்டு இப்படி பார்த்துட்டு ஒரு வாட்டத்தில் சொன்ன ஒரு சிரிப்பு பிடிக்க அதை அப்படியே என் மனசை ஒரு அப்படியே ஒரு மாதிரி ஆக்கிட்டு பிரேமபீட்சிதம். இந்த புல் சிரிப்போடு இல்லை, என்னிடத்த ஒரு பிரேமையோட ஒரு பார்வை. விஹரணே மங்களம் உன்னோட நான் இத்தனை நாள் இருந்தது, இது எல்லாத்தையும் தானே பண்ண அதை மனசுல நினைக்கின்ற மாத்திரத்தினாலேயே ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுறது, மங்களத்தை ஏற்படுறது. ரகசி சம்பிதோ ஜாகிருதி இப்போ ஹிருதிஸ்பிருஷா ஹிருதயங்கமாக எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கறதாக இருந்திருக்கு. இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அனுபவிக்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கிறபடினால நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும், புகழ்க்க பண்ணிட்டா அப்படின்னு புகழ்க்கு ஒரு சங்கேத நாம, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சங்கேத பேர் வச்சிருக்க, அந்த சங்கேத பேரை வச்சு அவளை கூப்பிடுறது, அவளை இது பண்றது, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் அவளை கூப்பிடுறது. உலகத்தார் கூப்பிடுற பேர் வேற ஒன்னா இருக்கும், இவ ரெண்டு பேருக்கு மாத்திரம் தெரிஞ்சது என்ன கண்ணமா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காளாம். அந்த பேர் வச்சு கூப்பிடுறத அதை நினைச்சு பாத்துக்கிறாளாம். அதை பார்த்தோம்னாக்க புகழ்க தம்பித கபடகர்மானி, நீ வந்து கபடகர்மாக்களை பண்ணிட்டு இருக்க, நோ மனஹயம் திதி பா, உன்னையே நினைச்சு நினைச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுடைய மனசுக்கு சோபத்தை உண்டு பண்றது. இதை எப்ப நீ போக்கடிக்க போற? உன்னுடைய தரிசனத்தினாலதான் இதை போக்கடிக்கணும், தவிர வேற பத்தியே இல்லையேன்னு எண்ணூத்தி கதறாலாம். இப்படி கோபிமார்கள்லாம் அண்ணன் விஷயத்துல அவனையே நினைச்சுண்டு அவன் விஷயமாக தியானம் பண்ணிட்டு அண்ணன் பிரார்த்தனை பண்ற, மனமுருக பிரார்த்தனை பண்ற, மறுபடியும் நீ எங்க கண்ணதர் தெரியும்படியாக தேவதாக்கணும் அப்படின்றத பிரார்த்தனை பண்ற. இன்னும் சில பேருடைய பிரார்த்தனை அந்த பிரார்த்தனைகளை அடுத்த உபநிஷத்துல பார்க்கலாம். இந்த கோபிமார்கள் என்ன, இந்த கண்ணன் எல்லாரையும் தான் பைத்தியமாக்கிறேன், நம்மளையும் தான் பைத்தியமாக்கிறேன், அப்பாவுக்கு கண்ணனுடைய பிரத்யம், அந்த கண்ணனுடைய தரிசனம், அது சிரவண மங்களம்ன்றது அவருக்கு மாத்திரம் இல்ல, நமக்கும்தான் சிரவண மங்களமாக இருந்திருக்கு. ஆகையால இது வந்து எல்லாம் அவெல்லாம் பிரார்த்தனை பண்ற மாதிரி நாமளும் பிரார்த்தனை பண்ண வேண்டியதா இருக்கு. ஹரிரபிமானி ரஜனி ரஜனிதானிமுபாதிமம் குருமமவனம் சத்வரதனம் பூரய மதுரி புகாமம் கேட்கிற பிரார்த்தனை பண்றோம். இதுல வச்சு பண்ற ஜெயதேவத்தில் சொல்ற ஹரிரபிமானி ரஜனிதானிமுபயதிராமம் முடிஞ்சு போச்சு, ராத்திரி முடிஞ்சிட போறோம், இன்னும் நீ வராது இருந்துட்டீங்கன்னா என்ன பண்றது? நான் சொன்ன மாதிரி நீ பண்ணு, என்னுடைய எண்ணத்தை நீ பூர்த்தி பண்ணு அப்படின்னு எல்லாம் இந்த மாதிரி ஒரு டென்ஷன், இப்படி கிட்ட ஒரு பிரீத்தி, இதெல்லாம் எங்க வருது அப்படின்னா உண்மையான விசுவாசம் வச்சிருந்தாதான் வரும். அந்த உண்மையான விசுவாசம் எல்லாரும் போய் சொன்னா அது வராது. அந்த கண்ணனுடைய கட்டாட்சம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். அதுக்காக கல்யாணம் பண்ணி சார் சொல்லுங்க.